எல்லாத்தையும் காசிருந்தா வாங்கலாம், அம்மாவை வாங்க முடியுமா? நீயும் அம்மாவை வாங்க முடியுமா? எல்லாத்தையும் காசிருந்தா வாங்கலாம், அம்மாவை வாங்க முடியுமா? நீயும் கிடந்தாலும் பிள்ளைக்கு பால் கொடுப்பா, பால் குடிக்கும் பிள்ளமுவா பார்த்து பசி மறப்பா, இளவட்டம் வான பின்னும் எண்ணெய் தேய்ச்சி குளிக்க வைப்பா, உச்சி முதல் பாதம் வர உச்சி கொட்டி மகிழ்ந்திடுவா, நெஞ்சிலே நடக்க வைப்பா, நிலாவ பிடிக்க வைப்பா, பிஞ்சு விரல் நகம் கடிப்பா, பிள்ளையச்சில் சோறு திம்பா, பல்ல முளைக்க நெல்ல முனையா மெல்ல மெல்ல தான் கீறி விடுவா, பல்ல முளைக்க நெல்ல முனையா மெல்ல மெல்ல தான் கீறி விடுவா. உன்னையும் என்னையும் படைச்சிருங்க யாருடா, தெய்வம் ஒவ்வொரு வீட்டிலும் இருக்குதுன்னா தாயடா. மண்ணில் ஒரு செடி முளைச்ச மண்ணுக்கு அது பிரசவந்தான், உன்னை பேர துடி துடிச்ச அன்னைக்கு அது பூகம்பந்தான், சூரியனை சுத்திக்கிட்டு தன்னை சுத்தும் பூமி அம்மா, பித்தடுத்த பிள்ளைய சுத்தி பித்து கொள்ளும் தாய்மையம்மா, கர்ப்பத்தில் நெளிந்த உன்னை நுட்பமாய் தொட்டு ரசிப்பா, பேதை போலவன்